श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम्। नमोऽचिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे तस्मै नमो मधुजिदङ्घ्रिसरोजतत्त्वज्ञानानुरागमहिमातिशयान्तसीम्ने नाथाय नाथमुनये यत्र परत्र चापि नित्यं यदीय चरणौ शरणं मदीयम्। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने ये श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत्। नाम तर्पोदु स्तोत्ररत्न भाष्यम் 19வது ஸ்லோகம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு. 18 ஸ்லோகங்கள் இதுவரை முடிச்சு 19வது ஸ்லோகத்துல பிரவேசம் பண்றோம். உபரியுபரி அப்ஜ புவோபி பூருஷான் பிரகல்பியதே சதமித்யனுக்ரமாத் கிரஸ்த்வதேகைக குணாவதீப்சயா சதா ஸ்திதா நோத்யமதோதிஷேரதே என்பது ஸ்லோகம். உபரி உபரி உபரியுபரி என்று ஒரு சப்தம். அப்ஜ புவஹா அபி பூருஷான் பிரகல்பிய தே ஏ சதம் இதி அனுக்ரமாத் கிரஹ த்வதேகைக குணாவதீப்சயா சதா ஸ்திதா நோத்யமதா ந உத்யமதா அதிசேரதே என்பதாக ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அடியொற்றி அநேக ஸ்லோகங்கள் உள்ளன சம்பிரதாயத்தில். இந்த ஸ்லோகமே உபனிஷத் தைத்தரிய உபனிஷத்துல தேயேசதம் என்பதாக ஒரு தேயேசதம் தேயேசதம் நிறைய இடத்துல வருது இல்லையா, அந்த மந்திரங்களை ஒட்டி அமைச்சிருக்கிற ஸ்லோகம். என்ன அதுக்கு நம்ம தைத்தரிய உபனிஷத் பிரகரணம் நமக்கு புரியணும். அங்க என்ன பண்றதுன்னா சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி என்று பரமாத்மாவுடைய ஆனந்தத்தினுடைய மீமாம்சா, பரமாத்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னால் அந்த ஆனந்த மீமாம்ச பண்ற பிரகரணத்துல ஒரு ஸ்கேல அது நிர்ணயம் பண்றது. ஒரு மனுஷ ஆனந்தம்னா அது எப்படி இருக்கும், அதனுடைய சதம் 100 மடங்கு தான் தேயேசதம் அப்படின்னு சொல்லி அந்த தேயேசதம் மனுஷா ஆனந்தாக சயேகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தஹா என்று மேலே சொல்ல போகிறது. மனுஷ கந்தர்வாளுடைய 100 ஆனந்தமானது மறுபடியும் தேவகந்தர்வாளுடைய 1 ஆனந்தத்துக்கு சமானமானது, அதற்கு மேல 100 தேவகந்தர்வாளுடைய ஆனந்தமானது ஒரு பித்ரு லோகத்தில் இருக்கிற ஒரு பித்ரு பிதாவனுடைய ஆனந்தத்துக்கு சமமானது, அதனுடைய சதம் தான் வந்து சிரலோக லோகானாம் ஆனந்தாகா என்று சிரலோக லோகால்னு இருக்கக்கூடிய அவளுடைய ஆனந்தம் அது அது அது இல்லை பித்ருக்கள் தான் சிரலோக லோகால், அவளுடைய 100 மடங்கு ஆனந்தம் தான் அந்த ஆஜானஜால்னு சொல்லக்கூடிய ஆஜானஜாளுடைய ஆனந்தத்துக்கு சமானமானது, அதனுடைய 100ன்றது மறுபடியும் கர்மதேவாளுடைய ஆனந்தத்துக்கு சமானமானது. அந்த கர்மதேவாளுடைய 100 ஆனந்தம் 100 மடங்கு ஆனந்தமானது அதுதான் ஒரு தேவ ஆனந்தம்ன்றது. அந்த அதனுடைய 100 மடங்கு தான் இந்திரசிய ஆனந்தகா, அதனுடைய 100 ஆனந்தம் தான் பிரகஸ்பதியினுடைய பிரம்மாவனுடைய சத்ருமுகனுடைய ஆனந்தம், அந்த பிரகஸ்பதியினுடைய ஆனந்தத்தினுடைய 100 தான் பிரஜாபதியினுடைய ஆனந்தம். பிரகஸ்பதின்னு சொல்ற சாரி பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு, அந்த சத்ருமுகன் அது அடுத்த கிரமம். தேயேசதம்னு சொல்ற பிரகஸ்பதியினுடைய 100 ஆனந்தம் ஒரு பிரஜாபதின்னு சொல்லக்கூடிய சத்ருமுகனுடைய ஆனந்தத்துக்கு சமம். அதனுடைய 100 மடங்கு அல்ல 100ல் 1 தான், 100 மடங்கு சேர்ந்தா அது ஒரு பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு ஒரு கணக்கு மச்சுண்டு. ஆனா அதுலயும் சந்தோஷம் இல்லாம அது என்ன பண்றது, தேயேசதம் தேயேசதம்னு சொல்லிகிட்டே தான் இருக்கு. அது என்னைக்குமே அது அதிலேந்து விரத்தமாகறதே கிடையாது. அதனால என்ன பண்றது, ததப்பேஷ ஸ்லோகோ பவத்தின்னு அப்புறம் யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதஷ்டனேத்தின்னு அது வந்து ரிட்டையரே ஆறதில்ல, அது அப்படியே சொல்லிகிட்டே தான் இருக்கு அப்படின்னு முடிக்கிறது இந்த இந்த உபநிஷத்தை. அதுக்கு பல ஸ்ருதி இத்தியாதிகள் எல்லாம் சொல்லி அது முடிக்கிறது. இதை தான் சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்தில் சொல்லச்ச கூட, விததா வேத பாந்தானாம் எத்த சாயங்கிருஹாகத்தின்னு, வேதங்கள்லாம் வந்து பிரயத்தனப்பட்டு கார்த்தால போயிட்டு சாயங்காலம் தான் வருதுன்னு முடிவு பண்ணி அதுவரையில் தேடிண்டே இருந்தா கூட பரமாத்மாவை இன்னும் தேட முடியல, இந்த தேயசத்தம் தேயசத்தம் சொல்லிட்டு தான் இருக்கு அப்படின்றதாக ரொம்ப ஆச்சரியமா சமத்காரத்தோட சாதிக்கிறார். அதே மாதிரி கூரத்தாழ்வான் அனுபவங்கள், அதே மாதிரியாக பட்டருடைய அனுபவங்கள்லாம் கூட இந்த விஷயத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப விஸ்தாரமா பார்க்காம நம்ம இந்த ஸ்தோத்திர திரத்தினுடைய பாஷ்யத்துக்கு போயிடலாம். ஆனால் அந்த பிரகரணம் நம்ம தைத்திரிய உபநிஷத்தில் இருக்கிற அந்த பிரகரணம் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் அப்படின்றதுக்காக அதை அடி என் சொன்னேன். வேணா அந்த பிரகரணத்தை பூர்த்தியாக ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணிவிடலாம் அப்படியேன். அதுக்காக நீங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும்னுட்டு பிரார்த்திக்கிறேன். சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி யுவா ஸ்யாத் சாபியுவா த்யாயக ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டஹ தஸ்யேயம் பிருத்திவீ சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்த தேயே சதம் மானுஷா ஆனந்தாஹ. இதுதான் ஸ்கேல் நிர்ணயம் பண்ணிட்டு. யுவாவா இருக்கணும், ஏதோ வயசானாட்டு ஞானம் வந்திருந்ததுன்னா பிரயோஜனம் கிடையாது. யுவாவா இருக்கச்சியே அத்தியாயகனாகவும் அதே சமயத்தில் நல்ல திருடகாத்திரமான நீரோகமான ஆரோக்கியமான சரீரத்தை உடையவனாகவும் பலிஷ்டனாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பூர்ண பிருத்திவியில எங்க போனாலும் அவனுக்கு செல்வாக்கு இருக்கணும், செல்வம் இருக்கணும், செல்வாக்கும் இருக்கணும், செல்லக்கூடிய வாக்கு, அதுதான் செல்வாக்கு. செல்வாக்கு இல்லது செல்வாக்கு சரி, அது அப்படி இருந்ததுனால் எங்க போனாலும் அவங்களை செல்வமும் இருக்கணும் செல்வாக்கும் இருக்கணும். அப்படி அப்படி ஒரு இருந்ததுன்னா அது மனுஷியானந்தம் சையகோ மனுஷானந்தா. அதனுடைய தேயே சதம்னு ஆரம்பிக்கிறது. எப்படி பிக்ஸ் பண்ணிட்டு, யுவாசியாத் சாது யுவாத்தியாயக ஆசிஷ்டா திரடிஷ்டா பலிஷ்டா தஸ்ய ஐயம் பிருத்திவி சர்வா வித்தசிய பூர்ணா. எங்க போனாலும் அங்க செல்வா இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் எங்க போனாலும் அந்த இடத்துல வந்து அவனால கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்ற சிறப்பு இருக்கும். சீரும் சிறப்பும்னு சொல்றா பாருங்க, சீர்னா ஸ்ரீ, எங்க போனாலும் சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். அவனுடைய புகழ் பரவி இருந்ததுனாலே எல்லா இடத்துலயும் அவனுக்கு செல்வம் அங்கங்கெல்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். வேண்டி கேட்டதை கொடுக்க போறா எல்லாரும், வேண்டியதை தவிர வேற அபேட்சிதம் இல்லை. வேண்டியதை தவிர அபேட்சை இல்லாத மனசே செல்வமான செல்வத்துடன் கூடிய மனசுதான். அதனால் அனாவசியமாக சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறதே தப்பு தானே. அதனால அவனுக்கு வேண்டியது எங்கே இருந்தாலும் கிடைச்சுடுறதுன்னு வச்சுக்கோங்கோ, எல்லாருக்கும் கிடைக்கும். நல்ல ஒரு மனசோட இருந்தோன்னா, நல்ல அத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசிச்சு இருந்தோன்னா போகிற இடத்துலலாம் நம்மளுக்கு சிறப்பு கிடைக்கும், ஸ்ரீயும் கிடைக்கும் சிறப்பும் கிடைக்கும், புகழ் பேர் புகழ் நல்ல செல்வம் வேண்டிய அளவுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதை தான் மின் காலத்தில் சுபிக்ஷமாக இருக்கு அந்த க்ஷேத்திரம்னு சொல்லுவான். எங்கே இருந்தாலும் பிக்ஷை எடுத்தால் கூட கிடைக்கணுமே, அந்த மாதிரி சுபிக்ஷமா இருந்ததுனா தான் தேசம் வந்து அது வந்து அவளுக்கு பிராமணாளுக்கு பிக்ஷை எடுத்து சாப்பிடுற இந்த வழக்கமா வச்சுட்டு இருக்கிற ஒரிஜினல் பிராச்சீன கிரமத்துல சாஸ்திரிய ரீதியா இருக்கிற பிராமணாளுக்கு சுபிக்ஷமா இருக்கணும் தேசம். உடனே நிறைய மழை பெஞ்சிருக்கணும், அங்கங்க பயிர்கள் விளைஞ்சிருக்கணும், விளைஞ்சிருந்ததுன்னா இவனுக்கு வேண்டியது கிடைக்கும்ன்றதுனால சர்வா வித்தசிய பூர்ணாசியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹோல் யூனிவர்ஸ் இவன்தாவே இருக்கணும்னு பிராமணன் என்னைக்கும் நினைக்க மாட்டானே. அப்படிப்பட்ட பிராமணனான ஒருத்தனை தானே இந்த இடத்துல மனுஷ ஆனந்தத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கு, ஏன்னா அத்தியனம் அவன் தானே பண்ணியிருப்பான். அதனால தேயேசத்தம் மனுஷா ஆனந்தாக சயேகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தகா. அதனுடைய அந்த நூறு மடங்கு மனுஷானந்தத்தினுடைய நூறு மடங்கு தான் ஒரு மனுஷ கந்தர்வன் சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய ஆனந்தம். இதுக்கு மேல அடி என் வியாக்கியானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சுருவீங்க. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய. அதனால காமத்தினால பிடிக்கப்படாத ஒரு ஸ்ரோத்ரியன் இருக்கானே அவன், பிரம்மன் ஸ்ரோத்ரியன்னாலே பிரம்மனிஷ்டன் அர்த்தம், பிரம்மவித்தா இருக்கிறான், பிரம்மத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்வஸ்வரூப ஜானாந்தர்கதமான பகவத் ஞானத்தை உடையவனாக இருக்கிறான், கர்மாந்தர்கதமான ஸ்வஸ்வரூப ஜானத்தினுடைய அவாந்தரமாக அகல பரமாத்மாவையும் சொஸ்வரூப ஞானத்திலையும் பரமாத்மாவை பார்க்கிறான். ஏன்னா யாருடைய சொரூபம் இந்த ஸ்வரூபம், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனுடைய அஸ்தித்வம் பரமாத்மா தீனம்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதை கர்மானுஷ்டானத்துக்கு அந்தர்கத்தமா அந்த ஞானமானது இருக்கு அவனுக்கு, அதனால கர்மாவை விடலன்னு. அப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய என்ன சாம்சாரிக்க போகங்களிலிருந்து வெளியில வந்திருக்கான்னு அர்த்தம். காமஹதன் இல்ல, ந காமேன ஹதஹ அகாமஹதஹ. ஏன்னா ஆசை அதிகமா இருந்ததுன்னா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் போராது, அது செல்வம் செல்வம்னு அவனை விட்டு போயிடும் அப்புறம். அதனால செல்வமா செல்வம்னா என்ன அப்படின்னா தனக்கு வேண்டியது. யா எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்துவாதீதா விமத்சரா சமசித்தாவசித்தௌச்ச கிருத்வாபி நனிபத்தியத்தேன். கீதையெல்லாம் வந்து விளையாட்டா சொன்ன விஷயம் கிடையாது. எப்படி இருக்கணும், அதாவது அவன் எங்கு போனாலும் செல்வந்தனாக இருக்கிறான் என்று ஒரு மனுஷானந்தத்துல சொல்ற விஷயமானது, எங்க போனாலும் வேண்டிய செல்வம் அவன்தாக அவனுக்கு கிடைக்கும்ன்ற அர்த்தத்துல சொல்றது. அவன் எப்படி இருக்கணும், அதுக்குன்னா நல்ல ஸ்ரோத்ரியனா இருக்கணும், நல்ல வேதவித்தா இருக்கணும், சாஸ்திரவித்தா இருக்கணும், அதுக்கு அனுகுணமா நடந்துக்கிறவனா இருக்கணும். போற இடங்கள்ல அவனுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும். அது நம்ம சம்பிரதாயத்துல எத்தனையோ பெரியவாளுக்கு சித்தமான அனுபவம் அது மாதிரி. ஏன்னா இவா பாவம் இவா போனாள்னா கூட வரும்போது வெறுமையே வரமாட்டா, இன்னும் 6 மாசத்துக்கு வண்டியில சாமான்கள் அவளே கொடுத்து அனுப்பிச்சுடுவா. அதனால அந்த மாதிரி எங்க போனாலும் வித்தம் இருக்கு அவனுக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கவனுடைய 100 மடங்குடைய தான் வந்து மனுஷ கந்தர்வானந்தத்துக்கு சமானமா. தே ஏஷதம் மனுஷ கந்தர்வாணாமானந்தாஹ சயேகோ தேவகந்தர்வாணாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் தேவகந்தர்வாணாமானந்தாஹ சயேகஃ பித்ருணாம் சிரலோகலோகானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் பித்ருணாம் சிரலோகலோகானாமானந்தாஹ சயேக ஆஜானஜானாம் தேவானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் ஆஜானஜானாம் தேவானாமானந்தாஹ சயேகஃ கர்ம தேவானாம் தேவானாமானந்தஹ ஏ கர்மணா தேவானபி யந்தி ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் கர்ம தேவானாம் தேவானாமானந்தாஹ சயேகோ தேவானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் தேவானாமானந்தாஹ சயேக இந்திரஸ்யானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் இந்திரஸ்யானந்தாஹ சயேகோ ப்ரஹஸ்பதேரானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் ப்ரஹஸ்பதேரானந்தாஹ சயேகஃ ப்ரஜாபதேரானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏஷதம் ப்ரஜாபதேரானந்தாஹ சயேகோ ப்ரஹ்மண ஆனந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய சயஸ்சாயம் புருஷே யஸ்சாசாவாதித்யே ச ஏகஹ சய ஏவம்வித் அஸ்மால்லோகாத் ப்ரேத்ய ஏதமன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிராமதி ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிராமதி ஏதம் விஞ்ஞானமயமாத்மானம் உபசங்கிராமதி ஏதமானந்தமயமாத்மானம் உபசங்கிராமதி தத்பியேஷ ஸ்லோகோ பவதி யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராஆப்ய மனசா சஹ ஆனந்தம் ப்ரஹ்மணோ வித்வான் நபிபேதி குதஸ்ச நேதி அப்படின்றதாக இந்த பிரகரணத்துல சொல்லிருக்கிற விஷயங்கள். அதனால அந்த விஷயத்தை நம்ம இப்ப ஒரு தடவை புரிஞ்சுட்டதுனால இனிமே இந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தை நம்ம வாசிச்சா சுலபமா புரியும். உக்தானாம் அசங்கியாத்தானாம் குணானாம் பரவாளுடைய வசீவதான்யோ குணவான் ரிஜு சுச்சிர் மிருதுர் துயாளுர் மதுர ஸ்திர சமஹம் கிருதி கிருதஜ்ஞஸ்தமசி சுபாவத்தா சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி என்பதாக இதற்கு முன் ஸ்லோகம். அதுல உக்தானாம் சொல்லப்பட்ட அசங்கியாத்தானாம் எண்ணிலடங்காத குணங்களுடைய பிரத்யேக மனவதிகாதிசயத்துவம் அபிப்ரேத்தியாக உபரிவரை ஒவ்வொன்றும் கூட இன்னும் அநேக பிரபேதங்களை உடையது. ஒவ்வொரு குணங்களும் புனக அநேக பிரகாரங்களை உடையதாக இருந்து அது நிரதிசயமான எண்ணிக்கைகள்ல இருக்கக்கூடிய பிரத்யேக மனவதிகாதிசயத்துவம் ஒவ்வொன்றும் கூட தனித்தனியா எடுத்திருந்தாலும் அது யாருடையும் இல்லாத அளவுக்கு அதிசயத்தமா அவர்கிட்ட இருக்குன்னு சொல்ல வர்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு அவதாரிக்கிறார். உபரி உபரி இதி உபரி உபரி அத்திய அத்யதஸ சாமீபியே உபரியத் உபரியதஸ் உபரியத்யதஸ சாமீபியே அப்படின்னு சூத்திரம். உபசர்வ தசோ காரியா திகுபரியாதிஷு த்ரிஷு அண்டு த்விதீயாம்ரேடிதாந்தேஷு ததோன்யத்ராபி த்ருஷ்யதே இதி அனுஷாசனாத் அத்ர அப்ஜபுவஹா இதி த்விதீயா. உபரி உபரி அப்ஜபுவஹான்றதுல த்விதீயா வந்திருக்கு. த்விதீயைக்கு காரணம் இந்த உபரியத்யத சாமீபியன்ற சூத்திரம். அந்த சூத்திரத்தினுடைய கீழே வியாக்கியானத்துல உபய உப சர்வதசோ காரியா திகுபரியாதிஷு த்ரிஷூனிட்டு உபரின்னு வந்திருக்கு. இந்த உபரி சப்தம் வந்ததுனாக்க அங்க த்விதீயைய விதானம் பண்றது. உபரி உபரி அப்ஜபுவஹா உபரி உபரி அப்ஜபுவஹான்றது அப்ஜபூஹு அப்ஜபுவௌ அப்ஜபுவஹ அப்ஜபுவம் அப்ஜபுவௌ அப்ஜபுவஹான்னு வருது பாருங்க. த்விதியா பகுவசனம் அதுதான் இந்த த்விதீயை தான் இது. அந்த உபரி உபரின்ற உபரி சப்தம் வந்ததுனால த்விதீய விதானம் பண்றது. அதனால அந்த சூத்திரத்தை இங்க எடுத்து அந்த த்விதீய வந்திருக்குன்னு காமிக்கிறார். பஞ்சமி த்வதசர்த்த பிரத்யாந்தோபரி சப்த யோகா உபரி சப்த யோகா தத்ர அயுக்தா. இந்த இடத்துல பஞ்சமி வரலாமே அப்படின்னு ஒரு சங்கை வந்ததுன்னா அது கிடையாது. ஏன்னா ஷஷ்டீச்ச ஆம்ராடி ஆம்ரேடிதோபரி சப்த யுக்தே விசேஷத்தா த்வித்தீயா விதானாத் இஹனக்ராஹ்யா. ஷஷ்டீச்ச ஆம்ரேடித உபரி சப்த யுக்தே விசேஷத்தா த்வித்தீயா விதா. ரெண்டு தடவை ஆம்ரேடித்தமா இருந்ததுன்னா ஆம்ரேடித்தம் திஸ்திரி த்வித்தீயா ஆம்ரேடிதாந்தேஷுன்னு இருக்கு. உபரி உபரின்னு ஷஷ்டி கூட வரத்துக்கு சான்ஸ் இருந்தாலும் கூட ஆம்ரேடித்தமா இருக்கிறதுனால சப்தம் ஆம்ரேடித்தம் த்விஸ்திரிருக்தம்னு அமரகோஷம் ரெண்டு தடவை உபரி உபரின்னு சொல்லியிருக்கு. ஒரு உபரி இருந்தா கூட வர உபரி உபரின்னு சொல்லிருக்கிறதுனால ஷஷ்டிக்கு பிரசக்தி இல்லாததுனால இங்க ஷஷ்டி எடுத்துக்கூடாது. த்விதீயா விதா த்விதீயையே இந்த இடத்துல கிரகணம் பண்ணணும். ஏன்னா வியாக்கரண சாஸ்திரம் த்விதீயை தான் அலோவ் பண்றது. த்விதீயா ஆம்ரேடிதாந்தேஷு ததோன்யத்ராபி த்ருஷ்யதேன்னு அனுஷாசனம் இருக்கிறதுனாலன்னு அதுவரையில் சொன்னார். அப்ஜபுவஹா புருஷான் இது பிரகிருத்தி கர்மத்வேன சாமானாதிகர் அப்ஜபுவஹா புருஷான் பின்னாடி இருக்கு பாருங்க. அப்ஜபுவஹா புருஷான் பிரகல்பிய அப்ஜபுவஹா உபரி உபரி புருஷான் பிரகல்பியன்னு புரிஞ்சுக்கணும். பிரகிருத்தி கர்மத்வேன சாமானாதிகர் அப்ஜபூ சப்தேன பிருஷ்டப்ரோவாச பகவான் அப்ஜயோனி பிதாமகா இத்தியாதி பிரசித்தம் ஔத்பத்திக வைபவம் சூச்சதே. அதாவது பிதாமகான்னு சொல்லக்கூடிய பிரம்மா இருக்காரே பிருஷ்டப்ரோவாச பகவான் அப்ஜயோனிகின்னு அப்ஜபூன்னு பிரம்மா. அதனால அந்த அப்ஜபூ தான் இந்த இடத்துல பிரம்மா தான் விவக்ஷிதம். ஹிரண்ய கர்ப்பம் சார்வபௌமம் சார்வபௌம மனுஷிய ஸ்தானே நிவேசிய தத்ரபதீன்சதுர்முகபர்யந்தான் அவித்யமானானபி புருஷான் பூர்வபூர்வாபேக்ஷையா பிரகர்ஷேன கல்பயித்வேத்யர்த்தஹ. ஹிரண்ய கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரேன ஹிரண்ய கர்ப்பன் அவனை சார்வபௌம மனுஷிய ஸ்தானத்தில் நிவேசனம் பண்ணி அதற்கு மேல சதுர்முக பர்யந்தமாக இல்லாத வாழலாம் கூட பரகல்பனம் பண்ணின்னு அர்த்தம். பூர்வபூர்வ அபேட்சையா பிரகர்ஷேன பிரகல்பனம் பண்ணி தேயேசதம் இத்தி அனுக்கிரமா தேயேசதம் தேயேசதம்னு சொல்லிட்டு வந்து பிரத்யக்ஷ்ருதி படித்த அனுக்கிரமேன அவித்தியமான அசங்கியாத பர்யாயாபியூகம் கிருத்வா. இது வந்து இதுக்கு மேல தேயேசதம் எத்தனை சொல்லி தடவை சொல்லித்தினா அதுக்கே தெரியாது. அத்தனை தடவை அது உட்கார்ந்துட்டு வேதமானது சொல்லிகிட்டே இருக்கு. இல்லாத வாழலாம் கூட கல்பிச்சு சொல்லிட்டு கூட ஏன்னா இல்லாத வாழ ஏண்டா கல்பிக்கணும்னா பரம பிரம்மானந்தத்துக்கு ஈக்குவல் ஆக மாட்டேங்கிறதே என்னிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 கிலோ வச்சுட்டு இருந்தோம்னா 10 கிலோ வச்சு மறுபடியும் இல்லாத 10 கிலோ இல்லாது ஒரு கல்லை எடுத்து வச்சு அது 10 கிலோவே இல்லை. அதான் வெயிட்டுக்கு மறுபடியும் 10 கிலோ கலவுக்கு மறுபடியும் எடுத்து வச்சு அதை 20 கிலோ வரல் பார்த்தா அதுவும் இல்லை இன்னும் போடுப்பான்ட்டு கல்லை என்னண்ட வச்சு இல்லாத அளவுக்கோலை கூட கண்டுபிடிச்சு வச்சு நம்ம என்ன பண்றோம் அளக்குறோம் இல்லையா. ஒரு 2 டன் 4 டன் இருந்துருத்துன்னா என்ன பண்றது கொஞ்சம் கொஞ்சமா அளக்குறோம். அளந்தாலும் இல்லாத கல்லெல்லாம் எடுத்து இல்லாத எடையெல்லாம் எடுத்து வச்சு அளந்தாலும் அது முடியலன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்லாதத வச்சும் அளக்க தேவைப்படுறதோ இல்லையோ. அதனால எக்ஸாக்ட்லி குறைஞ்சு இல்லை அளக்கிறதுக்கு கல் இல்லை அதாவது இரும்பு கல் இல்லை அப்படின்னா என்ன பண்றோம் நம்ம வேற அதுக்கு ஈக்குவலான கல்லை வைக்கிறோம். அந்த மாதிரியாக தேயேசத்தம் தேயேசத்தம்னு இல்லாத புருஷாலெல்லாம் பிரகல்பனம் பண்ணி இது மேல மேல மேல சொல்லிண்டே போச்சு. இதுக்கு முதல்ல என்ன பண்ணிட்டுன்னா அப்ஜபுவஹா புருஷான் பிரகல் உபரி புருஷான் பிரகல்பிய அவனா அர்த்தம் ஒரு மனுஷானந்தம்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு பிரம்மானந்தத்தையே ஒரு சத்துர்முக ஆனந்தத்தையே வச்சு அதுக்கு மேல இல்லாத மனுஷாலாம் கண்டுபிடிச்சு அதுக்கு மேல இதை வந்து வெறும் மனுஷானந்தம் கன்சிடர் பண்ணிக்கோப்பா. இந்த பிரம்மானந்தத்தையே ஒரு மனுஷானந்தம் கன்சிடர் பண்ணா கூட அதுக்கு மேல நூறு வச்சாதான் ஒரு மனுஷ கந்தர்வானந்தம் அதுக்கு மேல வச்சாது அப்படியே மறுபடியும் பிரம்மானந்தம் இல்லாத பிரம்மானந்தமே அவ்வளவு கிடையாது. அந்த இல்லாத பிரம்மானந்தத்தை மறுபடியும் தேயசதம் சொல்லி பண்ணிட்டுனா கூட அது அதால சந்தோஷிக்க முடியல. ஐயோ பிரம்மா பிரம்மானந்தம் வந்துடுத்தானா வரல அதுக்கு. அதாவது தேயசத்தம் தேயசத்தம்னு மறுபடியும் சொல்லிட்டே இருக்குன்னு தாத்பரியம். எத்யபி ஆனந்தவல்யாம் சைஷானந்தசிய மீமாம்சா இத்தியாரப்ய ஆனந்தாக்கியா ஏக ஏவ குணஹா பரிச்சேத்தும் அசக்கியா இத்தியுக்தம். ஒரே ஒரு குணம் ஆனந்தம்ன்ற பெருமாளுடைய ஒரு குணத்தையே எண்ண முடியாதுன்னு முடிச்சு கொடுத்து இல்லாத இல்லாத மனுஷானந்தத்தை பிரம்மானந்தத்தையே சதுர்முக ஆனந்தத்தையே ஒரு சதுர்முக பிரம்மாவனுடைய ஆனந்தத்தையே ஒரு மனுஷானந்தம்னு கன்சிடர் பண்ணிட்டு அது கணக்க ஒரு மனுஷானந்தமா இருந்ததுன்னா மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தம் அதனுடைய நூறு மடங்குன்னு சொல்லி அதிலே வழி வழியா இல்லாததெல்லாம் சொல்லிட்டு போய் கடைசியில ஒரு ஒரு சத்துருமுகனுடைய ஆனந்தம் இவ்வளவு பெருசுன்னு சொல்லி அது வசுதா சத்துருமுக ஆனந்தமே அவ்வளவு பெருசு இல்ல. ஆனா அது ஸ்கேல் சின்னதா இருக்குமேன்றதுக்காக ஒரு பிரம்மானந்தத்தையே ஒரு சத்துருமுக ஆனந்தத்தையே ஒரு மனுஷானந்தமா கன்சிடர் பண்ணி எடுத்துன்னு போச்சு. அப்படி இருந்தே முடிக்க முடியல தேயசத்தம் தேயசம் மறுபடியும் சொல்லிட்டு கிரஹா இத்தியன யதாவது அர்த்தாபிதான சாமர்த்தியம் சூச்சியதே யதாவது அர்த்தாபிதான சாமர்த்தியம் கிரஹா பாட் அப்படி ஊகம் பண்ணிண்டே போய் தேயசத்தம் தேயசத்தம் ஊகம் பண்ணிண்டு ஏன்னா வேற காரியம் இல்லாம சதாஸ்திதான்ற சப்தத்தினால அந்த எதுக்குறான்னா தொதேகைக்க குணாவதீசை ஒரே ஒரு குணத்தை அளக்கலான்னு போயே இந்த வேதமானது என்ன பண்ணிட்டுன்னு அவதி ஈப்சையினால அதனுடைய எல்லைய பார்த்துடலாம். இந்த ஒரு குணத்தினுடைய எல்லையாவது பார்க்கலாமேன்னு பார்த்து சதாஸ்திதா அதே காரியமாக அனவர்த்தம் இருந்து கூட நோத்தியமதா அதிசேரத்தை தன்னுடைய பிரயத்னத்திலிருந்து இன்னும் பின்வாங்கவில்லை இன்னும் பிரயத்னப்பட்டுட்டே இருக்குன்னு அர்த்தம். யுவாஸ்தியாதித்யா சைஷானந்த அப்படின்னு ஆரம்பிச்சு ஏகையேவ குணகா ஆனந்தம்ன்ற ஒரு குணத்தை தான் இன்னும் நிறைய குணங்கள் இருக்கு ஒரு குணத்தையாவது ஒழுங்கா அளக்க முடியுமானா அதுவே முடியல. அசக்கியத்யுக்தம் ததாபி யுவாஸ்தியாதித்யாதினா குணவிபூதி பிரகர்ஷ நிபந்தனசிய ஆனந்த பிரகர்ஷசிய உபக்ராந்தத்தையா பரஸ்மின் அபி பிரம்மணி அனந்த குண விபூதி நிபந்தனசிய தசிய விவக்ஷிதனா ஒரு குணமே அப்படின்னா அனந்த குணங்கள்லாம் இன்னும் எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. விவக்ஷிதத்துவ தன் ஆந்தரீயகதையா சர்வ குணானாம் நிரவதிகத்துவம் சித்தது. அப்படின்னா இதன் மூலமா என்ன சித்திக்கிறதுனா இதுவே இவ்வளவு இருந்துன்னா மற்ற குணங்கள்லாம் இன்னும் சேர்ந்தா எவ்வளவு பெருசு இருக்கும் பாருவா. ஏதாவது ஒன்னாவது எண்டு உண்டா எதுக்காவது சர்வ குணானாம் நிரவதிகத்துவம் சித்தியதி சித்தியதி இத்தி அபிப்பிராயன ஆஹா ததையே கைக்க குண அவதி இப்சையா அந்த பிரம்மத்தினுடைய துவதே ஏ பெருமாளே உம்முடைய ஒரே ஒரு குணத்தை அளக்கலாம்னு பார்த்து கூட அது முடியாத போயிருக்குன்னு அர்த்தம். அத்தனை குணகுணி பேத வியபதேசாத் பகவத் ஸ்வரூபேன பகவத் குணானாம் அபேதம் வதந்தா. ஏன்னா இப்ப குணம் வேற குணி தொதே கைக்க குண உன்னுடைய குணம்னு சொன்னதுனால நீ வேற உன்னுடைய குணங்கள் வேற குணத்தையும் பெருமாளையும் ஒன்னா சொல்றவா சில பேர் இருக்காளே அவா பிரத்யுக்தாகா அவளுடைய மதமானது நிரஸ்தமாகவும் ஆச்சு. ஏன்னா சோத்திர ரத்னத்துல ஆள வந்தார் சாதிக்கும் போதே என்ன பண்றார் மத்த மதங்களையும் நிராசம் பண்றார். தொதே கைக்க குணம்னு சொன்னதுனால உன்னுடைய ஒரு குணம்னு அர்த்தம். அப்ப குணத்தை காட்டிலும் குணியானவன் வேறேன்னு தெரியுது. குணகுணினோகோ ஐக்கியம் சொல்றவா குணம் வேற குணி வேற இல்ல குணமும் குணியும் ஒண்ணுதான் பெருமாளும் அவருடைய குணங்களும் ஒண்ணுதான் குண அவர் நிர்குணர் அப்படின்னு சொல்ற மாதிரியாக சொல்றவாளெல்லாம் நிராசம் பண்ணதாக ஆச்சு அவர். ஏன்னா நிராசம் பண்ணணும்னு பண்ணதான் உண்டான அது நிராசத்துக்கு உபயுக்தமான சூச்சியனை கொடுத்தாலே போருமே. தொத்துன்னு பெருமாளை சொல்லி குண ஏகைக்க குணன்னு சொன்னதுனால உன்னுடைய குணம்னு தெரியல அப்ப நீ வேற குணம் வேற அப்படின்னு கிளியர் ஆனதுனால நீயும் குணமும் ஒண்ணுன்னு சொல்றவா பிரத்யுக்தாகா நிரஸ்தாகான்னு பிரத்யுக்தாக சாமானாதிகரண்யம் தூ தர்ம தர்மி பாவாதே உபபத்தியதே. பெருமாளுக்கும் சதா அது என்னன்னா இந்த இடத்துல வந்து தொதேகைக்க குணாவதீப்சையா சதாஸ்திதான்னு சொன்னாக்க என்ன சாதாரணமா பெருமாள் இடத்துல இருக்கிற குணங்கள் இவைகள்லாம் அந்த சாதாரணமா பெருமாளுக்கும் குணத்துக்கும் இருக்கிற சாமானாதிகரண்யம் சொன்னா கூட தர்ம தர்மி பாவாதே அதுவும் ஒன்னு தர்மம் ஒன்னு தர்மி அப்படி சொன்னாதான் உபபத்தி வரும். எப்படி நான் நீலோ கட்டகான்ற இடங்கள்ல எல்லாம் சாமானாதிகரண்யம் நீலம் வேற கட்டம் வேற இருந்தாலும் தர்ம தர்மி பாவம் இருக்கு. நீலம்ன்றது தர்மம் தர்மி கட்டம் அந்த மாதிரி இங்கேயும் பெருமாள் பெருமாளிடத்தில் இருக்கிற குணங்கள்னு சொன்னாதான் தர்மதர்மி பாவம் சொன்னாதான் இந்த சாமானாதி கர்ணம் உபபன்னமாகும். அந்யதா தன்மதேபி ஸ்வயம் நிராஜ்கீரிஷித நிர்குணவாத பரிசேஷ்யாத். அதாவது அப்படி கணக்க ஒத்துக்கல என்ன, அவளும் தன்னுடைய மதத்தில் ஒத்துன்னு இருக்கிற என தன்மதேபி ஸ்வயம் நிராஜ்கீரிஷித தானே வேண்டான்னு சொல்லணும்னு நினைச்ச நிர்குணவாதம் இருக்கே அதுதான் கடைசியில் போய் சித்திக்குமே தவிர நிர்குணவாதம் சித்திக்காது, சகுணவாதம் தான் சித்திக்கும். ஏனாக்க என்னாச்சு அபிஷப்த சதாஸ்திதா இத்தியத்ரவா அன்வேதி. அபிஷப்தமானது சதாஸ்திதா அப்படின்ற இடத்துலயே அன்வேச்சுக்கலாம். அபி எங்க இருக்கு, கிரஸ்வதேகைக குணாவதீப்சையா சதாஸ்திதா உபரி அப்ஜபுவோபின்னு அபிஷப்தம் இருக்கு. என்ன அந்த அபிஷப்தத்தை சதாஸ்திதா அப்படின்னு அங்கேயும் சேர்த்துக்கலாம். எப்பப்பாரு அதே காரியமா இருந்தாலும் கூட உத்தியமத்தா சர்வதா உத்யுக்தா அபீத்யர்த்தா வித்ததா வேத எத்த சாயங்கிருகாகத்தின்ற சப்தத்தினால அததான் சொல்ற. எதா எத்வா சதாஸ்திதா கிரஹான்னு அங்க சேர்த்துக்கலாம். எப்பவும் ஈடுபட்டிருக்கிற வேதவாணிகள் கிரஹா வேத வாக்குகள் இது நித்தியத்தையா வக்திருதோஷ உஜித்திரு. அதனால என்னன்னாக்க அது நித்தியம் வேதம் சதாஸ்திதான்றதுனால வேதஸ்ய நித்தியத்துவமும் சொன்னப்பட்டதுனால இதுல வக்தா யாரோ வேற ஒருத்தர் இல்ல இதெல்லாம் சொல்றவர் வேத வாக்கியங்களை. அதனால வக்தாவில் இருக்கிற தோஷம் இதுல வந்திருக்கலாம்னு கருதுறதுக்கு கூட சான்ஸ் இல்லாதபடி இருக்கிற நிர்துஷ்டமான வேதமே இப்படி சொல்றது. ததா பிரகல்பியாபி நோத்தியமத்தோதிஷ அப்படி பிரகல்பனம் பண்ணி சொல்லி கூட தன்னுடைய பிரயத்னத்திலேருந்து ந அதிசயரத்தை விடுபடுவதில்லை பன்னிண்டுதான் இருக்கு. புன புனர் உபக்ரம அவஸ்தைவ பரிசிஷ மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறதே தவிர மறுபடியும் அந்தத்துக்கு போக முடியல. அத்த தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தசிய பூர்ணாசியாதி அசம்பாவித கல்பனையா ஏவ உபக்ரம. ஏன்னா இல்லாததான் முதல்லயே கல்பிச்சு. ஏன்னா சம்பூர்ண பிருத்திவி யாருக்கனா ஒத்தனைக்கு பூர்ணமா வித்தம் ஆகுமான்னா ஆகாது. ஆனா அதையே இல்லாதத கல்பிச்சே இருக்கிறத கல்பிச்சு ஆரம்பிச்சிருந்ததுன்னா விஷயம் வேற. இல்லாதத கல்பிச்சு ஆரம்பிச்சதுக்கே இப்படி முடியாம போயிடுதே, இருக்கிற வஸ்துவை கல்பிச்சு ஆரம்பிச்சிருந்ததுன்னா அதால என்ன முடியுமா பாருங்க. அத ஸ்கேல இல்லாத ஸ்கேல் தானா பரிகல்பனம் பண்ணிண்டுது லோகத்திலே இல்லாத ஸ்கேல. இந்த பூமியை அளக்கிறதுக்கே இமயமலைன்றது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பூர்வாபரவு தோயநதி ஆகிய ஸ்தித பிருத்திவியாய்வ மானதண்டகான்றான். அத பூமியை அளக்கிறதுக்கு ஒரு பெரிய மானதண்டமாக அது கிழக்கு சமுத்திரத்தையும் மேற்கு சமுத்திரத்தையும் அரவணைச்சுண்டு அந்த மலையானது அவ்வளவு பெருசு நீளமா இருக்குன்னு சொல்லி அது எதுக்குடாக்கா பூமி அளக்கிறதுக்கு இதுதான் ஒருவேளை அளவுகோலோன்றான். இருக்கிறது இருக்கிற விஷயம் அது, இல்லாத விஷயத்த இங்க சொல்லிட்டு கூட பூமியை மொத்தத்தையும் ஒருத்தன் வித்தமா அடைய முடியுமான்னு அடையனதோ ஒரு உபபாதனமா வேற மாதிரி அது வந்து எங்க போனாலும் தனம் கிடைக்கிற மாதிரி ஏடிஎம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் நம்ம. அதை வஸ்துதா இல்லாத உதாரணம் அதாவது அபூதோபமா அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டே வேதத்தால பெருமாளுடைய குணத்தை முடிக்க முடியலையே. என்ன அத சாமான்ய அதனால என்னன்னா புன புனா உபக்ரம அவஸ்தையிலேயே வந்து நிக்கிறதே அசம்பாவித கல்பனைக்கே இந்த நிலைமை. அத்த சமான நியாயத்தையா தாதிச கல்பனா பிரவாகேபி ஸ்ருதேஸ் தாத்பரியம் உன்னீதம். அதனால ஸ்ருதியினுடைய தாத்பரியம் என்னன்னா இல்லைன்றதுதான். ஏன்னா பெருமாளுடைய பெருமையை நம்மள அளக்க முடியாதுன்னு சொல்றதுலதான் தாத்பரியம். பூர்வம் நாராயண சப்தேன சம்போதித்த ஏவ ஆனந்தவல்லீஸ்த பிரம்ம சப்த சப்தார்த்தத்தையா அத்த தொச்சப்தேன நிர்திஷ்டது. இதுக்கு முன்னா நாராயணவான் வாக்கத்துல அந்த பிரம்மம் எதுன்னா நாராயணகான் நிர்ணயம் பண்ணி அந்த நாராயணன் தான் இங்க தொச்சப்தத்தினால சொல்லியிருக்கிறதுனால நம்ம நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய மதமான ஸ்ரீமன் நாராயணையா ஏவ புருஷோத்தமா அப்படின்ற மதமும் ஸ்தாபித்தமாச்சு. சயஷ்டாயம் புருஷே எஸ்டா வா சா எஸ்டா சா வா தித்யே சயேகான்னு அந்த ஆதித்ய மண்டலாந்தனான ஆதித்ய மண்டலாந்தஸ்தனான புருஷனும் இந்த புருஷனும் ஒண்ணுதான்னு சர்வாந்தர்யாமியா சொல்லக்கூடிய அந்த புருஷனும் சவித்ர மண்டல மத்தியஸ்த மத்தியவர்த்தியான புண்டரீகாட்சனான புருஷோத்தமனும் ஒன்னுன்னு ஐக்கியோபதேசாத் எப்படி சொல்றார் பாருங்க. புருஷவர்த்தியான அந்தர்யாமியான சிவன் நாராயணனும் சவித்ர மண்டல மத்தியவர்த்தியான புண்டரீகாட்சனான புருஷோத்தமனான நாராயணனும் ஒன்னுதான் ஐக்கியோபதேசாச்சாத்திர தேசாத்திர விஜயானமயாத் அப்பி அர்த்தாந்தரம் ஆனந்தமயம் விஸ்வாத்மானம் நாராயணமே வைத்தியநிபி. அந்த விஜயானமய புருஷனுக்கும் தேயசத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமயமான அந்த பரமாத்மா இருக்காரே, ஆனந்தமயமான பரமாத்மா, அது வந்து விஸ்வாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு நாராயணனை தான் சொல்றது. அதனால இத்தனை வசீவதான்யாத்தியாதி குணங்களுடன் கூடியவன், வசீவதான்யா குணவான் ரிஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாலுஹு மதுரா ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜ்ஞா தோம் அசின்னு அங்கேயும் தோம் அசின் தொற்சப்தத்தை சொன்னார். என்ன சுபாவத்தா சமஸ்த கல்யாண கிருத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தத்தை எடுத்துட்டார். ஆனந்தம்ன்ற ஒண்ணுத்தையே வேதத்தால மறுக்க அதாவது அளக்க முடியல. அதனால தொதேகைக குணாவதிப்சியா இங்கேயும் அந்த தொற்சப்தத்தை போட்டு மின் சொன்ன அந்த மின் ஸ்லோகத்தில் சொன்ன தொதேகைக குணாவதிப்சையா, இங்க தொதேகைக்கன்னு இருக்கு, தொமசின்னு அங்க வந்தது. அந்த தொம்ன்ற சப்தம் அங்கேயும் வந்திருக்க தொம் சப்தமும் இங்க இருக்கிற தொம் சப்தமும் நாராயணனையே சொல்றோம். அப்படி நாராயணனை தான் இந்த ஸ்லோகத்திலையும் புருஷோத்தமனாக வர்ணிக்கிறார். அவ்வளவு குணகண விசிஷ்டனாகவும் அதனுடைய ஒரு குணத்தையே அளக்க முடியாதுன்னா மற்ற குணங்களை பத்தி நீங்களே நினைச்சு பாருங்கன்னும் இந்த ஸ்லோகத்துல சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதாவது மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். உபரி உபரி அப்ஜபுவோபி புருஷான் பிரகல்பியதேயே சதமித்யனுக்ரமாத் கிரஸ்தேகைக குணாவதீப்சயா சதாஸ்திதானோத்யமதோதிசேரதே. அதாவது உபரி உபரி மேன்மேலாக அப்ஜபுவா அபி புருஷான் பிரகல்பிய அந்த பிரம்மாவை காட்டிலும் மேலாக புருஷர்களை பிரகல்பனம் பண்ணி தேயேசத்தம் தேயேசத்தம்னு சொல்லி கிரமமாக வேத வாக்குகள் உன்னுடைய ஒரே ஒரு குணத்தை கூட எல்லையை கண்டுபிடிக்க முடியாமல், குணத்தினுடைய எல்லையை கூட கண்டுபிடிக்க முடியாமல் அதிலேயே இழிந்திருந்தும் ந உத்தியமத்தா அதிசயத்தை, இப்பவும் அது பிரயத்தனத்திலிருந்து விடுபடுவதே இல்லை, இன்னைக்கும் தேயேசத்தம் தேயேசத்தம் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறதே தவிர அந்த ஒரு ஆனந்தம்ன்ற ஒரு குணத்தையே அளக்க முடியலன்னா மற்ற குணங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்குங்கோ. இதுதான் புருஷோத்தமனுடைய எல்லை நிலம் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாத குணங்கள் விஷயத்தில் என்று தாத்பரியம். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அது ஸ்லோகத்தை வாசி வைக்கிறேன். ஸ்வதாஸ்ரிதானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயாம் பவந்தி லீலா விதயஸ்ச வைதிகாஸ்த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.